நம்பி தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணி என் கண்ணி பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே அன்பே என் அன்பே.